முருகாவா செந்தில் முதல்வாவா, முருகாவா செந்தில் முதல்வாவா, மால் மருகாவா சக்தி மகனேவா, முருகாவா திருச்செந்தில் முதல்வாவா, மால் மருகாவா சக்தி மகனேவா, முருகாவா செந்தில் முதல்வாவா. அலைவாயமந்தயங்கள் ஐயாவா, அலைவாயமந்தயங்கள் ஐயாவாவா, திருச்சீரலைவாய் அமந்தயங்கள் ஐயாவாவாவா, அலைவாயமந்தயங்கள் ஐயாவாவாவா, அலைவாயமந்தயங்கள் ஐயாவாவாவாவா, அலைவாயமந்தயங்கள் ஐயாவாவா, அலைவாயமந்தயங்கள் ஐயாவா, ஆறுதல் தரும் எங்கள் அப்பாவா, மன ஆறுதல் தரும் எங்கள் அப்பாவா, மன ஆறுதல் தரும் பழனி அப்பாவா, குருவா எனக்கு வந்த குமராவா, ஞான குருவா எனக்கு வந்த குமராவா, ஞான குருவா எனக்கு வந்த குமராவாம், குஞ்சரி கணவாயம் குறை தீர்த்திடவாவா, குஞ்சரி கணவாயம் குறை தீர்த்திடவாவா, குஞ்சரி கணவாயம் குறை தீர்த்திடவாவா, முருகாவா செந்தில் முதல்வாவா, மருகாவா சக்தி மகனேவாவா, முருகாவா செந்தில் முதல்வாவா.